Not salsa, not flamenco, my brother. Do you know? Natukutu? What's Natukutu? Karundolu gumbalola patti kaattu kutta kaattu podu namma thaalamonnu pottu natukutta kaattu chilambaatta sutti kaatti kaatha randa vetti kaatti jalli kattu kaalayaattu kooru kombil kutti kaatti naalu kaalu naalu tholu meratti thoolu kelappi kaatti ye paattam kutta ye paattam kutta ye paattam kutta naattu naattu naattu naattu naattu naattu kutta kaatti naattu naattu naattu naattu naattu vetti kutta kaatti நாட்டு நாட்டு நாட்டு பாட்டு படிச்சு தப்படிச்சு காட்டு நாட்டு நாட்டு நாட்டு வெற்றி கொடிய நாட்டு வீரம் காட்டு. I've had enough of this nonsense. You two, out. No, Jake, I've had enough of your bullying. Oh, hey, no. Go. Not